Bro, chill, bro. Bro. Bro. Chill, bro. நன்றி கேட்டாலும் கண்டு வாங்கி நம்ம கிட்ட வேணா சிங்காகி போயிட்டுட்டா வந்த கண்டாகி ஒண்ணுக்குள்ள வந்தா கிட்டாகி தருமரா ஹிட்டாகி சில் ப்ரோ ரொம்ப சில் ப்ரோ கோப்ப சில் ப்ரோ தியா டின்னர் டின்னர் சிக்கன் டின்னர் சில் ப்ரோ ரொம்ப சில் ப்ரோ கோப்ப சில் ப்ரோ தியா டின்னர் டின்னர் சிக்கன் டின்னர் Boy, I am a Santa boy. Build a pillar, my master cartoon boy. I'm pass on.